கார்த்திகேயன் சென்னையிலிருந்து நாலு சொல்லில் தொகுப்பிற்காக எழுதிய வரிகள். என்னுள் கவிஞன் நாலு சொல்லில். என்னுள் எங்கிருந்தன இத்தனை வரிகள்? எண்ணங்கள் வெளிப்பட நாற்சொற்கள் போதுமோ? துக்கம் இல்லையில் உடனடி தூக்கமே, நீந்தத் தெரியாவிடில் மிதக்க கற்றுக்கொள். நாளுக்கு நாள் ஆவல் கூடுதே, நாளுக்கு நாள் ரசிப்பும் கூடுதே.